రామానుజదయాగాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తువితరాణాయ మే అస్మద్గురోర్భగవతో సుదైతి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీ దేశిక సహస్రనామత్తుల தேசிகனுடைய சீசூத்திகளை பற்றி எல்லாம் ஒரு சின்ன குறிப்பு இது வரைக்கும் கொடுத்திருக்கார். ஸ்ரீ கூரத்தாழ்வானை போல, ஸ்ரீ பராசர பட்டரை போல, ஸ்ரீ திருவந்தி ஆழ்வாரை போல அவர்களுடைய சீசூக்திகளிலே ஈடுபட்டு அவர்களைப் போலவே பல கிரந்தங்கள் அருளி செய்தவர். கிரந்தங்கள் அருளி செய்தவருங்கிறது சொல்லலை, சீசூக்திகளில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சீசக்திகளில் ஈடுபட்டவன் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்ல பார்த்தா தெரியுது எத்தனை அளவு ஈடுபட்டிருக்காரு. அதனால அப்படி சாஸ்திர கிரந்தங்கள்லாம் வாசிச்சு பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்லாம் ஈடுபட்டு அதில் ஆழ்ந்திருந்தவர் சுவாமி வேதாந்த தேசியன் அப்படிங்கிற வரைக்கும் சாய்ச்சாச்சு. இன்னும் அடுத்து ஒரு 10-15 திருநாமத்தில் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றார். அதாவது 1, 2, 3, 4 என்ன எண்ணிக்கை வரா போல, சம்ஸ்கிருதத்தில் எண்ணிக்கை ஒவ்வொருத்தனாவது வரா மாதிரியான ஒரு அமைப்பு. ஏகாந்தவாச ரசிகா துவய சிந்தா பராயணஹா. ஏகாந்தவாசரிக்கா ஏகான 1, துவய சிந்தா பராயணம்னா 2, அடுத்த திருநாமத்தில் 3, திரிராகுக்னஹா. அதுக்கடுத்த திருநாமத்தில் 4, சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணயிதமானசா. இதே ஆரம்பிச்சு 1-10 வரைக்கும் வரிசையாக அந்த எண்ணிக்கை வரும் ஒவ்வொரு திருநாமத்திலையும். அதில் தேசிகனை பற்றி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு திருநாமத்திலையும் வரும். இப்படியே சொல்லி கடைசியில் 100, 1000, 1,000 அப்படின்னு சென்று போற மாதிரி ஒரு அமைப்பு. இது கவிதை சாத்திரியத்தினாலும் இப்படி பண்ணுவா. சுவாமி தேசிகனே அழகா ஒரு சாஸ்லோகம் சாய்ச்சிருக்காரு. ஏகம் துவயம் த்ரியவயவம் சுகலப்தியம் வெத்தார்த்த பஞ்சகம் உபாத்த சடங்கு யோகம் சப்தார்ணவி மகிஷி மகிமவத்து இவருக்க அஷ்டவர்ணம் ரங்கே சதாம் இதர் சதம் ரசம் நவமும் பிரசூதே. இந்த ஸ்லோகத்தில் 1-9 வரைக்கும் வரிசையாக எண்ணிக்கை அமைச்சிருக்க. ஏகம் 1, துவயம் துவய மந்திரம், த்ரியவயவம் 3 பதம் உள்ளது, இப்படி போட்டிருக்காரு. 1, 2, 3 வரிசையா வரும். திருட பஞ்சாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது அது ஒரு விதமான ஒரு அனுபவம். அந்த ரீதியில தேசியனுடைய திருநாமங்களை சொல்லும் போது இந்த மாதிரி வேடிக்கையா அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத தாண்டிக்கிறதுக்காக இந்த திருநாமங்கள் இப்ப ஆரம்பம். 32வது திருநாமம் ஏகாந்தவாச ரசிகா. அடுத்து 33, துவய சிந்தா பராயணா என்று ஏகாந்தவாச ரசிகா அப்படின்னா ஏகாந்தமாக வசிப்பதை ரசித்தவர். ஏகாந்தம் அப்படின்னா தனியா இருக்கிறது, ஒரு கும்பல்ல சேரக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றாரு. எப்பவுமே நிறைய கும்பலா இருக்கிற இடத்துல நாம போய் பஞ்சாயத்து வரக்கூடாது. இது என்ன வேணும் அது என்ன வேணும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன் கும்பலை கண்டா விளையிடணுமா. ஏன்னா வைஷ்ணவனா இருக்கிறவன் அவனுக்கு லௌகிக விஷயங்கள்ல ஈடுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால கண்ணன் பகவத்கீதையில சொல்லும் போது அரதிகி ஜனசம்சதி. சில பேருக்கு எப்பவுமே கும்பலா இருந்தா பிடிக்கும், 4 பேரா இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும், 6 மணியா 3:45 பேசிட்டு இருக்கான். ஆனா பகவான் கிட்ட ஈடுபாடு இருக்கிறவன் என்ன கேட்டா, இந்த மாதிரியான வீண் பேச்சு வெட்டி பேச்சு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறதாக அவளை விட்டு வெளியே இருப்பான். அவளோட பேசினால் அது சம்சார விஷயத்தை பத்தி பேச்சா இருக்கும், அது உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறபடினால ஏன்னா கும்பல் இருக்கிற இடத்துல அரதி அதுல சந்தோஷம் இல்லாமல் அதை விட்டு விலகி இருப்பான் என்று பகவத்கீதையில கண்ணன் சாதிச்சார். அதே போல சுவாமி தேசிகனும் அராசா கும்பல் இருக்கிற இடத்துல போய் கலந்துக்காமல், அவைஷ்ணவர்களுடைய கோஷ்டியில கலந்துக்காமல், கும்பல் அப்படின்னா வைஷ்ணவ கோஷ்டியா இருக்கணும், பகவான பத்தியே தான் இருக்கணும், அந்த கும்பல் நல்லது. ஆனால் இத்தனை விஷயங்களை பத்தி ஒருவர் பேசிட்டு இருக்கிற அந்த கும்பல் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அதனால் அதை விட்டுட்டு சுவாமி ஏகாந்தவாச ரசிக்கா ஏகாந்தவாசத்தை ரசிச்சிருந்த அதையே ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு சுவாமி பேசினே சொல்ற விபரீத ஜன சம்சர்க்கம் ஏகாந்தவாச பரிசாரியம். அதாவது சரணாகதி பண்ணவன் நிறைய பேரோட இங்கே அங்கே போய் பேசணும் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சா விபரீத ஜனங்களோட சேர வேண்டி வந்துடும். சனாதி தத்துவம் தெரியாதவாள், பகவானுடைய பரதத்துவம் தெரியாதவாள், அவா கூட போய் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்மளையும் மாத்திடுவா அவா. அதனால கூடிய வரைக்கும் அவாளெல்லாம் விட்டு விலகி இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் சத்சங்கம் நல்லவர்களோட சேரணும், அப்படி கேட்டா ஏகாந்த வாசம் இருக்கணும் அப்படின்னு சாதிச்சார். விபரீத ஜனங்களோட சேராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா ஏகாந்தம் தான் நல்ல வழி, தனியா இருக்கிறது தான் நல்ல வழி அப்படின்னு ரேஷ்டே சாஸ்திரம் சாதிச்சிருக்கார். அதே ரீதியில சுவாமி தேசிகன் ஏழி இருந்தார் அப்படிங்கிறது திருநாமத்தில் இருக்கு. திருவேந்திபுரத்திலேயே ரொம்ப நாள் ஏழி இருந்தார். சத்தியாகாலம் அப்படிங்கிற ஊர்ல போய் ஏழி இருந்தார். ஏன்னா ஏதோ சில பிரச்சனைகள்லாம் வரும்போது சீரங்கத்தை விட்டு வெளியில போக வேண்டி வருது, அப்ப சத்தியாகாலத்துக்கு போயிருந்த சத்தியாகாலம்ங்கிற ஊர்ல ஏகாந்தா ஏழு இருந்தார். காவேரி நதி தீரத்துல கர்நாடக தேசத்துல இருக்கிற ஊர் இப்போ தேசியம் தனது எல்லாம் இருக்கு. அப்ப ஏகாந்தமா சுவாமி தேசியம் ஏழுந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்ற அந்த ரீதியில சுவாமி தேசியமே நடத்தி காமிச்சு ஏகாந்த வாசம்ங்கிறது எத்தனை விசேஷம் அப்படிங்கறத காமிச்சார். அதனால ஏகாந்த வாச ரசிகா ஜெய சிந்தா பராயணஹா. அடுத்த விஷயம் ரெண்டுங்கிறது ஜெய சிந்தா பராயணஹா. ஜெய மந்திரத்தை எப்பவுமே சிந்திச்சுட்டே இருந்தார், அதே பொருள்போக்காக இருந்ததா, அதே பரம புருஷார்த்தமா அதுதான் தனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டு இருந்தார். கத்தியத்துல எந்திரமானாருக்கு ஸ்ரீ ரங்கநாதன் சொன்ன வார்த்தை ஜெயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா என்று ஜெயத்தையே சிந்திச்சுண்டு ஜெயத்தையே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னார். ஜெயத்தினுடைய அர்த்தத்தையே மனசால சிந்திச்சுண்டு வாயால துவயத்தையே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே ரீதியில தேசிகனும் துவய சிந்தையே இப்போ மனசுல வாயில துவய துவய உச்சாரணம் அப்படியே ஏழு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் இது. துவய சிந்தான்னா துவயத்தினுடைய அர்த்தத்தை சிந்திச்சுட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆனா துவய சிந்தாபராயணா ஜெய மந்திரத்துல ஜெயம்னா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு விஷயத்தை சொல்றபடினால அந்த மந்திரத்துக்கு ஜெய மந்திரம் அப்படின்னு பெயர். ஒன்னு உபாயம், இன்னொன்னு உபேயம். உபேயம்னா நாம் அடைய வேண்டிய பொருள் எதுன்னு கேட்டானா பரமாத்மா சீமன் நாராயணுடைய திருவடி. அதை அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் சீமன் நாராயணுடைய திருவடி தான். அவன் திருவடியே உபாயமாக பிடிச்சிருந்து அவன் திருவடியிலே கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு உபாயம் உபயம் இது ரெண்டையும் சொல்றபடினா அதுக்கு துவய மந்திரம் அப்படின்னு பெயர். இந்த ரெண்டு விஷயத்தான் சுவாமி தேசியம் எப்பவுமே அனுசந்தானம் வரைந்தது. எம்பெருமான் திருவடியில் சரணாகுதி, எம்பெருமான் திருவடியில் கைங்கரியம், அதுதான் பலன், இதுதான் உபாயம். அதனால துவயார்த்தத்தையே சிந்திச்சுண்டு துவய அனுபவத்திலே எப்பவும் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். துவய சிந்தாபராயணஹா ஸ்ரீ ராகக்ரஹா. அடுத்தது மூணு என்று வரக்கூடிய ஒரு திருநாமம் ஸ்ரீ ராகக்ரஹா, மூன்று ஆசைகளை ஒழித்தவர் அர்த்தம். மூன்று ஆசைங்கிறத பல விதமா சொல்லலாம். சுவாமி தேசிகனுக்கு எந்த ஆசையுமே இல்லை, எதுலையுமே ஆசைப்படாதவர் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அதுல உபநிஷத்துல வந்து ஒரு மூணு ஆசை சொல்லியிருக்கார். மனுஷன் வந்து இந்த மூணு ஆசையிலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்க உபநிஷத்துல புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச வித்தாய அப்படிங்கிற மாதிரி வரும். மனுஷன் இதிலிருந்து விடுபட்டு மேல பிரம்மத்தை தியானம் பண்ணணும். புத்திரேஷனா அப்படின்னா புத்திரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பற்று, வித்தேஷனா பணத்தாசை, லோகேஷனா அப்படின்னா சுகம், கர்ம பலன்கள்னால நல்ல சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த சன்னியாசம் வாங்கிக்கிறவங்க இந்த மூணுமே விட்டுடணும் அப்படின்னு சொல்றது. ஏஷனா திரயம், இந்த மூணுத்தையும் விட்டுடுறது தான் சன்னியாசம். புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா அதே மூணுத்தையும் விட்டுடுறது தான் சன்னியாசம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். பகவத் பரனா இருக்கிறவன் இந்த மூணு பத்தியும் பெருசா கவலைப்பட மாட்டான். வித்தைனா பணத்தாசை அப்படின்னு இருந்ததுன்னா அது பெருமாளுக்கும் பணத்தாசைக்கும் ரொம்ப நேர் எதிராகும். ஏன்னா அவர் யாஜ்யவாழ்க்கையர் சொல்ற மாதிரி அமிர்தத்தை நாசாஸ்தி வித்தேனாங்கிறார். பைசா இருந்தா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா பைசாவுக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் கூட கிடையாது அப்படிங்கிற நேர் எதிரி. அது மாதிரி கர்ம பலன்கள் ஆசை இருந்ததுன்னா அப்போ மோட்ச பலன்கள் ஆசை இருக்காது, ஆசை வர முடியாது. புத்திரேசனா அப்படின்னா புத்திரர்களுடைய ஒரு ஜீவன மார்க்கமோ இல்லை புத்திரர்களுடைய எம்பெருமான் நடத்தின்னு போற வழியில அழகா நடக்கும், அதுக்காகவே கரைஞ்சிட்டு இருந்து பையன் மேல ரொம்ப ஆசை வச்சு அதீதமான ஆசை எல்லாம் வச்சு இருந்தோம்னா அப்போ நமக்கு பகவான் கிட்ட ஒரு ஈடுபாடு குறையறதுக்கான சந்தர்ப்பம் தான். அதனால பெருமாள் கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டு குடும்பம் நடத்துறவா கூட பெருமாள் கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டு புத்திரர்கள் கிட்ட அதிகமா பற்று எல்லாம் இல்லாமல் இருக்கணுமா. அதனால புத்திரேசனா சித்தேசனா லோகேஷனா அப்படின்னு மூணு ஆசை இருக்கு. இந்த மூணையும் வித்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியர் அவன் தேசியனுடைய அந்திம காலத்துல பிறந்து வர பிறந்ததே அவருடைய அவதாரமே கடைசியில் தான். அந்திம காலம் இல்லை, கொஞ்ச நாளான புறம் திருமால் வரதராஜ பெருமாளே வந்து நமக்கு ஒரு புத்திரனை நாம் அனுகிரகிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்புறம்தான் அந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் தேசியனுக்கு பெரிய ஈடுபாடு எதுவுமே கிடையாது, பணத்தாசைங்கிறது கிடையாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சம்பாவனா எச்சி காலகூட்டா சம்பாவனா அப்படிங்கிறதே விஷமா நினைப்பாரான் அவர் சுவாமி தேசிய. அதனால திரீராகனா அப்படின்னா இந்த மூன்று ஆசையும் விட்டவர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மூன்று ஆசைன்னு ஜோதிஷ் சாஸ்திரத்தில் ஒரு மூணு ஆசை இருக்கு, அது தமிழ்ல பழமொழியில கூட பிரசித்தம். பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொல்லுவா. பெண்ணாசைன்னா பெண் கிட்ட மோகம், மண்ணாசை அப்படின்னா இந்த இடம் வேணும் அந்த நிலம் வேணுங்கிறது, பொன்னாசைனா நிறைய பைசா சேர்க்கணும் சுரணங்கள்லாம் சேர்க்கணும்னு. இந்த மூணு ஆசையும் சுவாமி தேசியனுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் இந்த மூணு ஆசையை பற்றி சொல்லியிருக்காளா. மனுஷனுக்கு தான் ஆசைப்படுறான், இந்த மூணு காசைப்பட்டு தான் அவன் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. அதில் பொன்னாசைனா தேசியனுக்கு கிடையாது, நமக்கு ரொம்ப பிரசித்தம். ரத்னங்கள்லாம் கூட அவர் திருமணாலே கிளறி தள்ளினவர் சுவாமி தேசியனுடைய பிக்ஷையில அரிசியோடு கூட ரத்தங்களே சமர்ப்பித்தாளாம். ஆனால் தன் கையால் கூட தொடாமல் ஒரு கர்ப்பத்தை எடுத்து அதை நிரசனம் பண்ணி தள்ளி வச்சவன். அதனால அவருக்கு இதெல்லாம் அடியோட கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னாட்ட இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், எக் கியாத்திலாக பூஜாசு விமுகோ வைஷ்ணவேதனே கிரைனிய தசாம் பிராப்தா தத்தை பவ்யாய மங்கலம் அப்படின்னு தேசியனை பற்றி தேசியனுடைய திருக்குமார கொண்ட ஸ்லோகம். இது மங்கள ஸ்லோகம். தேசியனுக்கு மூணு கிடையாது அப்படின்னா என்ன கேட்டா கியாதி லாப பூஜா மூணையும் ஆசை வைக்க மாட்டேன். கியாத்தினா புகழ், லாபம்னா லாபம், பூஜா அப்படின்னா ஒரு மரியாதை. சில பேருக்கு புகழ் ஆசை இருக்கும், நிறைய புகழ் வரணும்னு, அல்லது லாபம் என்ன பைசா லாபம் என்னன்னு இருக்கும். அப்படின்ட்டா பூஜைனா நம்மளை எல்லாரும் மதிக்கணும் மரியாதையோட அனுமதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இந்த மூணு ஆசை கியாதி லாப பூஜா இந்த மூணுலையும் விமுகா அப்படிங்க, கியாதி லாப பூஜாக்கு விமுகா இந்த மூணுலையுமே ஆசை இல்லாதவர். ஏன்னா ஏகாந்தமா இருக்கு புகழ் வேணும் அப்படின்னா ராஜசபையில போய் ராஜகுருவா இருந்திருக்கலாம். சுவாமி தேசியனை கூட கூட்டா ராஜசபையில ராஜகுருவா இருக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு சக்தியான ஒரு பதவி அந்த புகழெல்லாம் கிடைக்கும். ஆனா புகழ்னா எதுவுமே வேண்டான்னு விட்டாரு, நான் மட்டும் இப்படியே இருக்கேன் நாங்கெல்லாம் கூப்பிடாதுங்கன்னுட்டேன். புகழும் வேண்டாம் பைசாவும் வேண்டாம், இல்லை ராஜகுரு அப்படின்னா ஒரு கௌரவம் இருக்குவேன் பள்ளத்துல போகலாம் பள்ளத்திலே வரலாம் அப்படின்னா பூஜாசும் விமுக்காக என்ன யாருமே பூஜிக்க வேண்டாம்ன்றாங்க. எனக்கு பள்ளத்துல போக வேண்டாம் பள்ளத்துல வர வேண்டாம், எனக்கு பூஜையும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய ஒரு ஸ்திதி. அதனாலதான் திரீராகனா எந்த ஆசையை விட்டாலும் பெண்ணாசை மண்ணாசை எல்லாம் விட்டா கூட இந்த மூணு ஆசை விடுறது ரொம்ப கஷ்டம். சாதி லாப பூஜா. ஏன்னா புகழ்ச்சியாகதான் ஆசைப்பட மாட்டான், நாலு பேர் நம்மளை பாராட்டணும்னு ஆசைப்படுவா, ஆகவே நம்ம மதிக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஆனா அதெல்லாம் கூட வேண்டாம் அப்படின்னு சுவாமி தேசிய ஸ்ரீரங்கத்துல அவரை மதிக்காதவாளே சில பேர் இருந்தா. ஆனா தேசியம் பெருமை என்னன்னா, யார் அவரை மதிக்காதவாளோ அவளை மதிச்சுருந்தா சுவாமி தேசியம். அவ பாகவதாள் அப்படின்னு சொல்லிட்டு அவா கிட்ட ரொம்ப கௌரவத்தோடு கூட அவா கிட்ட ரொம்ப மதிப்போட இருந்த உபேட்சையும் பண்ணல, அவளை எடுத்தறிஞ்சும் பேசல, இவரும் மதிப்பு எதிர்பார்க்கல. அதனால சாதி லாப பூஜா இந்த மூணு ஆசையும் இல்லாதவர் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். திரிராக கணா அப்படிங்கிறதுக்கு அநேக அர்த்தம் சொல்லலாம். அடுத்து இன்னொரு அர்த்தம் திரிவர்க்க நிரபேட்சதான தேசியமே சொல்ற. திரிவர்க்கம் அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம், இந்த மூணுமே ஆசை இல்லாதவர். அதாவது புருஷார்த்தங்கள் நாலு இருக்கு, தர்ம அர்த்த காமம் மோட்சம் நாலு இருக்கு. இந்த நாளில் முதல் மூணுக்கு திரிவர்க்கம் அப்படின்னு பெயர். இந்த மூணு சேர்ந்து ஒரு குழு, மூணு சேர்ந்து தர்மம் அர்த்தம் காமம். இதை பொதுவாக எல்லாரும் ஆசைப்படுவா, நல்ல காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவா, அதுக்கான அர்த்தம் வேணும்வா, அப்புறம் அதனால போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்வா. அதனால தர்ம அர்த்தம் காமம் இந்த மூணு ஆசைப்படுவா. ஆனால் நாலாவது மோட்சம்னு ஒன்று இருக்கு, இந்த மூணுக்கு திரிவர்க்கம்னு பெயர், நாலாவது அதுக்கு அபவர்க்கம்னு பெயர். இந்த மூணு தவிர தனியது எதிரையுமே ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம். இப்போ தேசியம் என்ன பண்றாருன்னா திரிராக கிரகம் அதுதான், இந்த மூணுலையும் ஆசை விட்டுட்டு மோட்சத்தில் ஆசை வச்சிருந்தார் அர்த்தம். தர்ம அர்த்த காமத்தை விட்டுட்டு மோட்சத்திலே தாத்பரியத்தோடு இருந்தார் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த திருநாமம் வந்திருக்கு இன்னும் சொல்லலாம். ஆக மூணு விதமான ஆசை அப்படிங்கிறது புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா. அதாவது புத்திரர்கிட்ட ஆசை, பணத்தாசை, கர்ம பலனா வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிற ஆசைன்னு மூணு ஆசை. அது ஜெயித்தவன் சொல்லலாம், அப்படி கேட்டால் பெண் ஆசை மண்ணாசை பொன் ஆசைன்னு மூணையும் ஜெயித்தவன் சொல்லலாம். அப்படி கேட்டால் சாதி லாபம் பூஜா இந்த மூணு ஆசை விட்டவன் சொல்லலாம். அப்படி கேட்டால் தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணும் வேண்டாம்னு ஒதுக்கி தெளிந்தவர், மோட்சத்தை மட்டும் ஆசை வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதமாக இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். எல்லா அர்த்தமே நாம சொல்றது இல்லை, ஜெயிச்சுடைய கிரந்தங்கள்லேயே அந்த அர்த்தம் சுவாசமா தடுக்கிறது, அதை வச்சுட்டே சொல்லலாம். அடுத்த திருநாமம் சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைகமானசா மூணு அப்படிங்கிறது ஆச்சு. அடுத்து நாலு எங்க எண்ணிக்கை வரும்படியா ஒரு திருநாமம் சதுஷ்பாண்டித்யம் என்னால் நாலு விதமான பாண்டித்யம் அர்த்தம். இதை பத்தி தேசியமே ஒரு சூச்சனை குறிப்பு கொடுத்துருக்க சங்கல்ப சூரியோதயத்துல, சித்தே மகதி பாண்டித்யே சமிர்வேதா சதுர்விதே அப்படின்னு நாலு விதமான பாண்டித்யம் பெற்று இருக்கிறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு இல்ல. அந்த நாலு விதமான பாண்டித்யம் வந்தா நிர்விண்ணயிக்க மனசா, மனச வைராக்கியம் வந்துருவோம். அப்படிப்பட்ட மனசே உடையவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு அர்த்தம். இந்த திருநாமத்துக்கு நாலு பாண்டித்யத்தினாலே மனசுல வைராக்கியம் பெற்ற சுவாமி தேசிகன் அர்த்தம். பாண்டித்யம் நாலு விதமான பாண்டித்யம் தான் என்ன அப்படின்னா அதையும் பல விதமா சொல்லலாம், ஒத்தம் ஒரு விதமா சொல்றார். சுவாமி தேசிகனுக்கு நாலு விதமான பாண்டித்யம் இருந்தது அப்படின்னா என்ன நாலு விதமான பாண்டித்யம் அப்படின்னா, ஒண்ணு வேதம் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு நாலு சாஸ்திரம் தெரிஞ்சு வச்சிருந்தார். முதல்ல முக்கியமான நாலு சாஸ்திரம், ஒன்னாவது வேதம், ரெண்டாவது ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி முதலானது, மூணாவது இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம், நாலாவது புராணங்கள். இந்த நாலுமே பிரமாண சாஸ்திரம்னு பேர். அதாவது நமக்கு சான்றா இருக்கக்கூடியது இந்த நாலு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது இருக்குது. இந்த நாளிலையும் மகா பாண்டித்யத்தோடு கூட சுவாமி தேசியம் இருந்து அதனால நிர்விண்ணயிக்கமானதாக மனசுல வைராக்கியத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இந்த நாளும் மகா நைபுண்யத்தோடு கூட இந்த நாளிலையும் இருந்தார் அப்படிங்கிறது சுவாமி தேசியம் கிரந்தங்களை பார்த்தாலே தெரியும். ஏன்னா சஞ்சர்த்த ரக்ஷா சீபாஞ்சர்த்த ரக்ஷா அதெல்லாம் ஸ்மிருதி வசனங்கள்லாம் நூற்று கணக்கில் இருக்கு, நூற்று கணக்கில் எடுத்து எழுதுறாரு. இப்போ இந்த ஸ்மிருதியில் அப்படி இருக்கு, அந்த ஸ்மிருதியில் அப்படி இருக்குன்னு ஸ்மிருதி பெயரோட கூட நூற்று கணக்கில் சாதிக்கிறது. அதனால் பிரமாணங்கள் பிரமாண சாஸ்திரங்கள் என்னவோ அதெல்லாம் மகாபாண்டித்யத்தோடு கூட சுவாமி தேசியம் ஏழு, அதனாலே வைராக்கியம் பெற்றவர் இல்லை ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சதுஷ்பாண்டித்யம் அப்படின்னா நாலு விதமான பாண்டித்யம், அத அதீதி போதம் ஆச்சரணம் பிரச்சாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதீதினா அதை நல்லா படிச்சிருக்க, போதம் அப்படின்னா வெறும் படிச்சது மாத்திரமல்லால் மனசுனால நல்லா அனுபவிச்சு புரிஞ்சுருக்க, ஆச்சரணம் அப்படின்னா அதன்படி அனுஷ்டானம் பண்ற, பிரச்சாரணம் அப்படின்னா அதை பிறருக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பவுமே ஒரு பாண்டித்யம் பூர்த்தி ஆகணும்னா இது நாளும் இருக்கும், வெறும் படிச்சா மாத்திரம் பண்டிதன் அப்படின்னு ஆயிடாது, படிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை புரிஞ்சுருக்கணும், அதை அனுபவிக்கணும், அனுபவிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும், அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாமல் அதை பிரவச்சனம் செய்யணும், மற்ற பேருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நாளும் நின்றா அப்ப அந்த பாண்டித்யம் பூர்த்தியா இருக்குன்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுக்கு இந்த நாலு பாண்டித்யம் இருந்தது அப்படின்னு சொல்ற திருநாமம் வந்து சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைதமான சகா. இது சம்ஸ்கிருத்தில ஸ்ரீஹர் சொல்லி ஒரு ஸ்லோகத்துல அழகா வரும், அதீதி போத ஆச்சரண பிரசாரணைகி தசாச்சதஸ்திர பிரணயம் உபாசிதி. இந்த நாலு பாண்டித்யம் இருந்தது பத்தி சொல்ற ஸ்லோகம் அது. அதாவது சுவாமி தேசிகனுக்கும் இந்த நாலு விதமான பாண்டித்யம் இருந்தது, பாண்டித்யம் இருந்தது மாத்திரம் இல்லாமல் நெருவின்மயக்கமான சகா அந்த பாண்டித்யத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டானா வைராக்கியம். எப்பவுமே படிச்சதுக்கு ஏதாவது பலன் வேணும், படிச்சதுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வைராக்கியம் தான் படிச்சதுக்கு நல்ல பலன். நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஆசை வச்சுருக்காரு அப்படின்னா படிக்காதவங்க கூட தான் ஆசை வச்சிருக்காங்க, அது ஒண்ணும் விசேஷம் கிடையாது. அதனால பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசையன்று வேதம் சொல்றது, பாண்டித்யத்தை கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையா நடந்துக்கும் அப்படின்னு. குழந்தையா நடந்துக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கோ என்ன அர்த்தம், அப்படி வைராக்கியத்தோட நடந்துக்கோ என்ன அர்த்தம், இது வேதம் சொல்லு. அதே போல இப்போ சதுஷ்பாண்டித்யம் நாலு விதமான பாண்டித்யம் இருந்து சுவாமி தேசியன் வைராக்கியத்தோடு இருந்தார், அந்த பாண்டித்யத்தோட பலனாக வைராக்கியம் பெற்று இருந்தார் அப்படின்னு சொல்ற திருநாமம் இது சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைதமானசா. ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்லணும்னா தேசியனுடைய பாண்டித்யம் ரொம்ப பிரசித்தம், கவிதார்த்திக சிம்மம் என்ற திருநாமம் இருந்தது. கவிகளுக்குள்ளே சிரேஷ்டர், தர்க்கவாதம் பண்றவர்களுக்குள்ளே சிரேஷ்டர் அப்படின்னு திருநாமம் அர்த்தம் சொன்னேன். கவிகளுக்குள்ளே சிரேஷ்டர் அப்படின்னு இவரை சொல்றதுல ஒரு ஆட்சேபம் வந்துட்டு ஒருத்தர் வந்து அது நீங்க போட்டுக்க கூடாதுன்னுட்டு தேசியம் கிட்ட, கவிகளுக்குள்ளே நீங்க தான் சிரேஷ்டரான கவி அப்படின்னு உங்களுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அப்ப தேசியம் சொன்ன பதில் தான் அழகான பதில், வேண்டவே வேண்டாம் இந்த இந்த ஒரு விருதுமே எனக்கு வேண்டாம், கவிதார்த்த சிங்கம்ங்கிற விருதுமே வேண்டாம், கவிகளுக்குள்ளே சிரேஷ்டன் நான் சொல்லிக்கிறேன் நீங்களே வச்சுக்கோங்கோ, நீங்களே கவிதார்த்திக சிம்மன் விருதம் வச்சுக்கோங்கோ, எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டேன் சுவாமி தேசியம். அதனால பாண்டித்யம் இருந்தும் வைராக்கியம் கூடவே இருக்கு, தன்னுடைய பாண்டித்யத்தை காமிச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லையா. இப்ப கவிதார்த்திக சிம்மங்கிற விருதம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல வேண்டவே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க பதிலுக்கு சொல்லிட்டார். ஆனா அவருக்கு ஆனா அதையும் அவருக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசில்லை, அதான் கடைசியில் சுவாமி தேசியன் பாதுகாப்பு சாஸ்திரம் சாதிச்சார் அப்படின்னு சரித்திர வரபோது. பாதுகாப்பு ஒரே ராசியில ஆயிரம் ஸ்லோகம் பண்ணதே ஏர் கவி சிம்மம் கவிகளுக்குள்ளே சிரேஷ்டர்னா அவரும் ஒத்துக்கும்படி ஆயிருக்கு. இப்போ முதல்ல என்ன கேட்டா வேண்டாம் அப்படின்னு விட்டபடினால சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைக மானசா, சதுஷ்பாண்டித்யத்தினாலே நாலு விதமான பாண்டித்யத்தினாலே வைராக்கியம் மாத்திரம் பெற்ற மனசை உடையவர் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். அதுக்கடுத்த திருநாமம் பஞ்ச பிரகார சந்துஷ்டி, அடுத்தது ஷடூர்மித்வம் சகோவிதா, அடுத்து சத்த வியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா. பஞ்ச ஷட்டு சப்த என்ன வருது, அஞ்சு ஆறு ஏழு வருஷ திருநாமங்கள் வருது. அஞ்சாவது பஞ்ச பிரகார சந்துஷ்டி, ஐந்து விதங்களிலே சந்தோஷம் அடைந்தவர் என்ன அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு நல்ல சந்தோஷம் வரணும் அப்படின்னு கேட்டா, அது நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை அனுபவிச்சா சந்தோஷம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னா, அவன் மனசுல நினைச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார். அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அவர் மனசுல ஒண்ணு நினைச்சார், அவரால் அதை அனுபவிக்க முடியல, அவர் நினைச்சது நடக்கல அப்படின்னா அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சாஸ்திரத்துல அப்படி சொல்றது இல்ல, அவ இதுக்கு நேர் எதிர சொல்றான். யார் வந்து அனுபவிக்காமல் இது வேண்டாம் அப்படின்னு விட்டு இருக்கானோ அவன் தான் சந்தோஷமா இருக்கானோ. ஏன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கவனுக்கு கடைசியில ஏதாவது விதத்துல அதுல துக்கம் வந்து சேரும். எந்த சுகம் அனுபவிச்சாலும் அதுல முன்னும் புண்ணும் எப்பவுமே துக்கம் கலந்துதானே இருக்கும். ஆனா துக்கம் கலக்காம இருக்க முடியாது. அதனால யார் அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவன் சந்தோஷப்படுறவனா இருக்கலாம், ஆனா துக்கப்படுறவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோபம் பட்டன் இருக்கான், சந்தோஷம் பட்டன் இருக்கான் அப்படின்னு ஆகும். ஆனால் யார் வைராக்கியத்தோட இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விட்டு இருக்கானோ அவன் நிம்மதியா இருக்கான். அதனால உண்மையான சந்தோஷங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான்னா வைராக்கியத்துல இருக்கான். அதனாலதான் அழகா ஸ்லோகங்கள்லாம் சொல்றா, கிருஷ்ணாட்சய சுகசீதே நாறுகத சோடசீ கலாம். எப்படிப்பட்ட பெரிய ஆனந்தமா இருந்தாலும் சரி, வைராக்கியம் அதுல இருக்கிற ஆனந்தத்துல 16 ஒண்ணு கூட அந்த ஆனந்தம் வராதான். இப்படி ஒரு பெரிய ஆனந்தமா இருந்தது, கோடீஸ்வரனா கூட இருக்கலாம், ஆனா சில சமயம் பிச்சைக்காரன் கூட ஆனந்தமா இருக்கும், அந்த ஆனந்தம் கோடீஸ்வரனுக்கு கிடையாது. ஏன் என்னன்னு கேட்டா, பிச்சைக்காரனுக்கு எதுல ஆனந்தம் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு அந்த வேலையில அவனுக்கு ஆகாரம் கிடைச்சா போறோம், அவனுக்கு அதுவே பெரிய ஆனந்தம். அடுத்த வேலையை விட்டு அவன் கோலப்பட மாட்டான். நாளைக்கு எதே நாளைக்கு பாத்துக்கணும், நாளைக்கு வேணுங்கிறத பத்தி இப்ப அவன் கோலப்பட மாட்டான். அந்த வேலைக்கு ஒரு பிரசாதம் அவனுக்கு கிடைச்சிருக்கானா, அப்ப அவன் ரொம்ப சந்தோஷமான நிம்மதியா போடுவான். ஆனா பணக்காரனால அப்படி இருக்க முடியாது, அவன் மறுநாளை பத்தி கவலைப்பட்டா, மறுநாள் இப்போ இந்த பணம் போகாம இருக்கணுமே, இந்த பணம் கூடணுமே, இதெல்லாம் பத்தி கவலைப்படணும். அதனால உண்மையா நிம்மதியா இருக்கவன் யாரு அப்படின்னு கேட்டா, வைராக்கியத்தோட இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்றது உண்டு, சாஸ்திரங்களையும் சொல்லிடுவேன். அப்போ அஞ்சு விதமா இருக்கான் இந்த சந்துஷ்டி அப்படிங்கிறது. சந்துஷ்டினா சந்தோஷம், சந்தோஷங்கிறது அஞ்சு விதமா இருக்கு. இந்த அஞ்சுக்கும் பெயர் இருக்கு சாங்கிய சாஸ்திரத்துல, சுதாரம், சுபாரம், சுநேத்திரம், சுமாரீசம், அபயம் என்று அஞ்சு பெயர். இந்த அஞ்சுமே வைராக்கியத்தை பத்தி சொல்றதுதான். சுதாரம் அப்படின்னா, நம்ம ஒரு பலனை அனுபவிக்கிறோன்னா முதல்ல அதுக்கு எத்தனையோ கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படுறத நினைச்சு, ஐயோ இதுக்காக இந்த ஒரு சின்ன பலனுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், ஒன்றும் வேண்டாம் அது விட்டு இருக்கிறது, அது ஒரு சந்துஷ்டி. இது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த சின்ன பலன் வரப்போறதுன்னா, அதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் சந்தோஷமா இருப்பான். இதுக்கு சுபாரம் பேர். சுபாரம் அப்படின்னா ஒரு விஷயங்களை ரட்சிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமம், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னது ஒரு விஷயங்களை அடையிறதுல ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம சிரமப்படணும். அந்த பலன் கிடைச்சவரை நம்ம ரட்சிக்கணும்னா அதுக்காக சிரமப்படணும். அப்படி ரட்சிச்சும் கடைசியில அந்த பலன் இல்லாத அது போயிடுது அப்படின்னா அப்போ துக்கப்படணும், ஐயோ அது போயிடுச்சு துக்கப்படணும். அப்புறம் அந்த பலன்ல நமக்கு சங்கம், நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையோ, அதை நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், அது போகணும். கடைசியா இதோட கூட ஹிம்சா தோஷம் வரும். எந்த பலன் அனுபவிச்சாலும் கூடவே யாரையாவது ஹிம்சை பண்ண வேண்டியிருக்கும், இதுவானாலுமே ஹிம்சை இல்லாம இருக்காது. அதனால அந்த தோஷத்தை தெரிஞ்சுட்டு, ஐயோ இது ஹிம்சை பண்ண வேண்டியிருக்கு, ஹிம்சையும் பலனை அனுபவிச்சு, ஐயோ அவரை ஹிம்சை பண்ணி கடைசியில் நான் இதை அனுபவிக்க வேண்டியிருக்கேன்னு கஷ்டப்படுவேன், அதுவும் இல்லாம இருக்கும். அர்ஜுனன் சொல்ற மாதிரி, எனக்கு எங்களுடைய தாத்தா, எங்களுடைய குரு, அப்புறம் எங்க சொந்தக்காரா எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு, இத்தனை பேரை ஹிம்சை பண்ணி எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு முதல்ல அவன் கேட்டான். அதனால நான் யுத்தமே பண்ணல அப்படிங்கிறான். ஆனா கண்ணன் வந்து இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி வைக்கிறான் அப்படின்னு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரியான அஞ்சு விஷயம் வைராக்கியம் வருதுக்கா, ஒண்ணு நாம அந்த விஷயத்தை நாம அடையணும் அப்படின்னா அதுக்கு கஷ்டப்படணும், ரெண்டாவது அந்த விஷயத்தை ரட்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிரமப்படணும், மூணாவது அந்த விஷயம் நம்ம கைவிட்டு போறது அப்படின்னா அப்போ அதுல துக்கம் வரும். நாலாவது அந்த விஷயத்தோட நம்ம தொடர்பு வச்சிருந்தோம்னா அதுல துக்கம் வரும். அஞ்சாவது அதுல பிறரை ஹிம்சை பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு துக்கம். இது இந்த அஞ்சையும் ஒழிச்சுடணும். ஒழிச்சுட்டா பஞ்ச பிரகார சந்துஷ்டியும் வைராக்கியம். ஏன்னா இத்தனை துக்கம் இருக்கா அப்படின்னா இது தேவையில்லை. அதை விட்டுட்டு இருக்கிறவன் நிம்மதியா இருப்பான். அர்த்தம் அல்பா அஸ்திரைகி அசுகரைகி அசுகாவசானைகி துக்கான்விதைகி அனுசிதைகி அபிமான மூலிகையும் தேசியம் சாதிக்கிற ஒரு இடத்துல ஏழு தோஷம் இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு ஒண்ணு இல்லை. ஒன்னு ஒண்ணு அனுபவிக்கும் போது ஏழு தோஷம் இருக்கு. அது அல்பமா இருக்கு, அது அஸ்திரமா இருக்கு. அல்பம்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம். எந்த இதை அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு பூர்த்தி ஒரு திருப்திங்கிறது வராது. ஐயோ இது குறைவா தானே இருக்கு, ஐயோ இது குறைவா இருக்கு அப்படின்னு தோணுவான். ஏதாவது அனுபவிக்கச்சு, ஏன்னா இன்னொன்று அதிகாரத்தில் பெருசா இன்னொன்று இருக்கேன் அப்படின்னு தோணும். ஒரு லட்சம் ரூபா வந்தா கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் ஆச்சு அப்படின்னு தோணும். அதனால எந்த பரவாயில் அனுபவிக்கும் போது குறவுன்னு தோணா அது ஒரு துக்கம் தானே. அஸ்திரை அதுபோல அது அஸ்திரம், ஸ்திரம் இல்லாது நமக்கு வந்திருக்கிறவர்கள் நமக்கு எப்பவுமே நிலையா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு கஷ்டம். அசுக்கரைகி அப்படின்னா இந்த பலனை பெறுவதற்காக நம்ம எத்தனை கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அதை நினைச்சு துக்கப்படலாம். அசுகாவசானைகி அப்படின்னா இந்த பலனால கடைசியில எத்தனை துக்கம் வரப்போறது. நம்ம ஏதோ ஆசைப்பட்டு ஒரு பலனை கேட்டு வாங்கினோம்னா கடைசியில ஏண்டாப்பா கேட்டோம்னா ஆயிடும். ஏன்னா அதனால வர கஷ்டம் சிலப்போ ரொம்ப பெருசா இருக்கும். இது இல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால துக்கான்விதைகி அனுச்சிதை துக்கத்தோட கலந்துருக்கும், அனுபவிக்கும் போதே துக்கம் இருக்கும். அனுச்சிதைனா நமக்கு ஏத்த பலன் இல்லை. இது நாம் எம்பெருமான் திருவடியில கைங்கரியம் பண்ண வேண்டிய வாழ்நாம நாம் போய் ஒண்ணுமில்லாத அல்ப பலனை போய் நம்ம ஆசைப்பட்டுருக்கோம். சின்ன குழந்தைகள்லாம் சாக்லேட் ஆசைப்படுற மாதிரி, சின்ன குழந்தைகள் சாக்லேட் ஆசைப்படும், எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கும், இதுதான் வேணும் அப்படின்னு. ஆனா பெரியவாடா இருக்கும்போது நமக்கு தெரியுது ஏன்னா ஒண்ணும் இல்லாத இந்த அல்பமான சாக்லேட்ல போய் இத்தனை ஆசைப்படுது. அந்த மாதிரிதான் நம்ம கதையும், நாமளும் சின்ன குழந்தைகள் மாதிரி ஒண்ணும் இல்லாத அல்ப விஷயங்கள்ல ஆசைப்பட்டிருந்துருக்கோம். அப்ப ஆச்சாரிய எல்லாம் எடுத்து சொல்றா, சின்ன குழந்தைகள் ஆசைப்படுற மாதிரி இப்படி வீண் ஆசைப்படுறாங்களே, இதெல்லாம் விடுங்க, இது உங்களுக்கு ஏத்தது இல்லை, உங்களுக்கு ஏத்தது வேற ஒண்ணு இருக்கு, அது எம்பெருமான் திருவடியில ஆசைப்படணும் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறாளாம் ஆச்சாரியர்கள்லாம். அதனால ஒண்ணு ஒண்ணுலயுமே எந்த சுகமானாலுமே அதுல துக்கம் கலந்தே இருக்கு கட்டாயம். அந்த துக்கம் கலந்துருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதை விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, இது நமக்கு வேண்டாம்னு விட்டுட்டோம்னா அப்போ அதுதான் சந்துஷ்டி, அதுதான் சந்தோஷம். அதனால பஞ்சப்பிரகார சந்துஷ்டி அஞ்சு விதத்திலே சந்தோஷத்தை அடைந்தவர். அஞ்சு விதம் முன்னாடியே பார்த்தோம், அஞ்சு விதத்தினாலையும் இவருக்கு வைராக்கியம் வருவோம். ஐயோ இத்தனை தோஷம் இருக்கே, இத்தனை தோஷம் இருக்கேன்னு ஒண்ணு ஒண்ணு, இத்தனை துக்கப்பட்டு சம்பாதிக்கணுமா, இத்தனை துக்கப்பட்டு அனுபவிக்கணுமா, கடைசியில் இது போயிடுச்சுனா இது துக்கமாச்சே, இதை வரைச்ச சந்தோஷமா இருக்கும் ஆனா போகும்போது துக்கமாச்சே அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு அதுல வைராக்கியத்தோட இருந்தபடினால பஞ்ச பிரகார சந்துஷ்டி அஞ்சு விதமான சந்தோஷத்தை அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ரத்தனங்களையெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா கையில கிடைச்ச ரத்தனத்தை வாங்கி அப்படியே உள்ள வச்சுக்கலாம், ஆனா இது இருந்தா எத்தனையோ துக்கம். ரத்தனம் இல்லைன்னா நிம்மதி. ரத்தனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே விளக்குல இருக்கிறாங்களோ, விளக்குல இருந்தா கிடைச்சா கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டம். ஆனா விளக்கே இல்லைங்கிறவனுக்கு அந்த கஷ்டம் வராது, அது வேற ஏதாவது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த கஷ்டம் கிடையாது. நிறைய சாத்தவனுக்கு வயிற்று வலி வரும், ஆனா நிறைய சாப்பிடாதவங்க வயத்தில் வராது, அந்த பிரச்சனை இருக்காது. அதே போல இந்த பேராசையை ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி அஞ்சு விதமான சந்துஷ்டி வேணும் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்றது. அது சுவாமி தேசிகன் அந்த சந்தோஷத்தோட இருந்தார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அப்படி இல்லாட்டா வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம், பஞ்ச பிரகார சந்துஷ்டி அஞ்சு விதமா சந்தோஷமா இருந்தார் அப்படின்னா அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு, இந்த அஞ்சு இந்திரியம், இந்த அஞ்சு இந்திரியத்திலையும் திருப்தி அடைஞ்சிருந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்திரியங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், என்ன ஆனாலும் சரி இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் கேட்டுகிட்டே இருக்கும். கண்ணிந்திரியமானா எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு கேட்கும், காதிந்திரியமானா இன்னும் நிறைய கேட்கணும் நானு அப்படின்னு கேட்கும். ஆனா இந்த இந்திரியங்களை அடக்கி வச்சிருந்தபடியினால பஞ்ச பிரகார சந்துஷ்டி அஞ்சு விதத்தினாலையும் அஞ்சு இந்திரியங்களையும் நேர்மையான வழியில வச்சு ஆசைப்படாமல் அதுல சந்தோஷமா இருந்தார் அப்படின்னு. இதை பத்தி தேசியனே சங்கல்ப சூரிய உதயத்துல சைஷா பஞ்சமுகி துஷ்டிகி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற அஞ்சு விதமான சந்தோஷம் அப்படின்னு. எப்பவுமே இந்திரியங்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது சந்தோஷம். இல்ல இந்திரியங்கள் நம்மளை கட்டுக்குள்ள வச்சிருந்துருக்கு, தான் போன வழியில போயிருந்துருக்கு அப்படின்னா அது எப்படியாவது துக்கம் கலந்துதான் இருக்கும். ஏன்னா விஷயங்களை அனுபவிக்கிறதுதான் இந்திரியங்களே இருக்கு. கண்ணு அப்படிங்கிறது பார்த்து அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, காதுங்கிறது கேட்டு அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, மூக்குங்கிறது முகர்ந்து அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கும். அப்ப அந்த அனுபவம் வந்ததுல கூடவே துக்கம்ங்கிறது வந்து சேரும். அது இல்லாமல் கீர்த்தயகேசமம் அப்படின்னு முகுந்தமான எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா இந்திரியங்களும் எம்பெருமான் கிட்ட கைங்கரியத்துக்கு இருக்கு அப்படின்னு நடத்தி காமிச்சவர் பாங்கேசி. அதனால பஞ்ச பிரகார சந்துஷ்டி அஞ்சு விதமா சந்தோஷத்தை பெற்றவர், வைராக்கியம் அப்படிங்கிற சந்தோஷத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் அப்படிங்கறது வரக்கூடிய திருநாமம் ஷடு ஊர்மி துவம்ச கோவிதா, ஆறு ஊர்மிகளை அழிக்கக்கூடியவர், அழிக்கும் வல்லமை படைத்தவர். ஊர்மி அப்படின்னா அலைன்னு அர்த்தம். ஆறு விதமான அலைகளை அழிக்கக்கூடியவர். அலை அப்படின்னா மேல மேல வந்துட்டே இருக்கிறதுக்கு அலைன்னு பெயர். இப்ப சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு சாகரம்னு வச்சுக்கோம், சாகரம் தானே சொல்ற வழக்கம், சாகரம்னா கடல். அப்ப கடல்னா அதுல நிறைய அலைகள்லாம் இருக்கும். அப்ப இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்துல அலைகள் ஆறு அலைகள் இருக்கான், அதுக்கு ஷடூர்மி என்று பெயர். என்ன கேட்டா அசனாயா பிபாசி சோகம் மோகம் ஜரா மிருத்தி வத்தேசி அப்படின்னு வேதத்துல இருக்கிற வரும். அதாவது பசி என்னும் ஒரு அலை, தாகம் என்னும் ஒண்ணு, சோகம் என்னும் ஒண்ணு, மோகம் என்னும் ஒண்ணு, ஜரா அதாவது மூப்பு என்னும் ஒண்ணு, மரணம் என்னும் ஒண்ணு. இந்த சம்சாரத்துல இந்த ஆறும் இருந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஜரா வரும், ஜரா வந்தா மரணம் வரும். அதுக்கு முன்னாடி பசி இருக்கும், தாகம் இருக்கும், சோகம் இருக்கும், மோகம் இருக்கும். இது இருந்துட்டே இருக்கும். சமுத்திரத்துல எப்படி அலைகள் ஓயாமல் இருக்கோ அந்த மாதிரி இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்துல இந்த அலைகள் இருந்துட்டே இருக்கும். காத்தாலே இருந்தா பசிக்கும், பசினா அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு பசிக்காம இருக்கலாம் முடியும், அது கிடையாது. இல்ல தாகம் எடுக்காம இருக்கலாம் முடியும், இல்ல ஆசையானா இல்லாம இருக்கலாம் முடியும், இல்ல சோகம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் இருக்கலாம் முடியும், அது நடக்காது. சமுத்திரத்துல அலைகள் ஓயாது, நம்ம சம்சாரத்துல இந்த அலைகள்லாம் ஓயாது. அதனால இதுக்கு ஷடூர்மி ஆறு அலைகள் அப்படின்னு, சம்சாரங்கிற சாகரத்துல இருக்கிற ஆறு அலை அப்படின்னுட்டா. இதையே வேற விதமாக சொல்றது உண்டு. பராசர பட்டர் சாதிச்சிருக்க கர்ப்ப ஜன்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா சேவதேவ வசத்கிருதம் துவாம் ஸ்ரீவாசம் காமிகேன்னு ஸ்லோகம். அவர் சம்சாரத்துல ஆறு அலைகள் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஒண்ணு கர்ப்பவாசம், ரெண்டாவது ஜென்மம் அதாவது பிறப்பு, மூணாவது ஜரா அதாவது வயதான காலம், நாலாவது மரணம், அஞ்சாவது கிளேசம்னா கஷ்டம், ஆறாவது கர்மம் அப்படின்னா பள்ளிவாதம். அதனால இந்த ஆறு இருக்கான். பிறக்கும் போது கர்ப்பவாசமே ஒரு கஷ்டம், அதுக்கப்புறம் பிறப்பு அப்படிங்கறதே ஒரு கஷ்டம், அப்புறம் வயசான பிறகு கஷ்டம் இருக்கே இருக்கு, மரணம் இருக்கு, நடுவுல எத்தனையோ கிளேசங்கள்லாம் இருக்கு. அதனால பராசரப்பட்டர் இந்த ஆறையும் சொல்லியிருக்கார், கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் கிளேசம் கர்மம், இந்த ஆறும் சேர்ந்ததுதான் சம்சாரம் அப்படிங்கிற சாகரம் சமுத்திரம். அதனால இவர் இந்த ஆறு அலைகளையும் ஜெயிச்சவர், அப்படிலட்டா இந்த ஆறு அலைகளோடு கூடிய சம்சாரத்தை ஜெயிச்சவர் அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். சம்சாரத்தில் இருந்துட்டே சம்சாரத்தில் ஈடுபடாமல் இந்த அலைகளை எல்லாம் ஜெயிச்சும் வந்தவர் அவன் வேதாந்த தேசிய அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஷடூர்மி துவம்ச கோவிதா, ஏழாவது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கை வரக்கூடிய ஒரு திருநாமம். சப்தவியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா. சப்தவியசனம் அப்படின்னு இருக்கு, ஏழு விதமான கஷ்டங்கள் என்ன அர்த்தம், ஏழு விதமான கஷ்டங்களையும் தத்யாக அவற்றை விடுவதையும் தத் ஸ்வீகார அவற்றை ஏற்பதையும் அறிந்தவர். இது இந்த திருநாமத்துக்கு சரியா அர்த்தம் தெரியணும் அப்படின்னா மனுஸ்மிருதிக்கு போகும். மனுஸ்மிருதியில சப்தவியசனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு, ஏழு விதமான கஷ்டங்கள். அதுல முதல்ல நாலு ஒண்ணு, அடுத்தது மூணு, நாலு மூணு ஏழுன்னு சொல்லியிருக்கு. முதல் நாலு என்னன்னு கேட்டா மது, சூது, மாது, வேட்டை. என்ன நாலு? மதுனா மத்தியபானம் கல்லு குடிக்கிறது, சூதுனா சூதாட்டம், மாதுனா பரஸ்திரீ கிட்ட ஆசை, வேட்டைனா வேட்டையாடு. இந்த நாலுமே நாலு கஷ்டம், ஏழு கஷ்டத்துல முதல் நாலு கஷ்டம், இந்த நாளும் ஒரு குரூப். இந்த நாளும் நம்ம ஆசைப்பட்டு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறது. இந்த நாலு அடுத்தது ஒரு மூணு இருக்கு, அது ஹிம்சா அப்படின்னு ஒண்ணு, பருஷ வாக்கு கடுமையான வாக்கு சொல்றதுன்னு ஒண்ணு, மூணாவது தூஷணம், இன்னொருத்தர தூஷிக்கிறது, கோயில் சொல்லி தூஷிக்கிறது. ஹிம்சையோ இல்ல கடுமையான வாக்கோ இல்ல பிறரை பத்தி தூஷணமோ, இந்த மூணும் அடுத்த மூணு வியசனம். முதல்ல நாலு, இது மூணு சேர்த்து சப்த வியசனம் இருக்கு. ஏன் இப்படி நாலு மூணுன்னு பிரிச்சிருக்காள் அப்படின்னா, முதல்ல சொன்ன நாளும் காமத்தினாலே வரக்கூடியது, ஆசையினாலே வரக்கூடியது. அடுத்து சொன்ன மூணும் கோபத்தினாலே வரக்கூடியது. ஹிம்சா அப்படின்னா கோபத்தினாலே ஹிம்சை பண்றோம். பருஷ வாக்கு அப்படின்னா கோபத்தினாலே பருஷமான வாக்கெல்லாம் சொல்றோம் கடுமையாக. அதனால தூஷணம் அப்படிங்கறது கோபத்தினாலதான் தூஷணம் பண்றோம். அதனால இது மூணு கோபத்தினால வர வேண்டியது, வரக்கூடியது. முதல்ல இருந்த நாலு மது, சூது, மாது, வேட்டையின் நாலு, இரண்டும் ஆசையினாலே வந்தது. அதனால பொதுவாக இப்படி வச்சுக்கலாம். மொத்தம் வியசனம்ங்கிறது ஏழு, ஏழு கஷ்டம் சொல்லியிருக்க மனுஸ்மிருதியில. அது முதல் நாலு ஒரு அணி, அடுத்த மூணு ஒரு அணி, ஒரு குழு. முதல் நாலுங்கிறது காமத்தினாலே வரக்கூடிய நாலு தோஷங்கள், அடுத்த மூணுங்கிறது கோபத்தினாலே வரக்கூடிய மூணு தோஷங்கள். அதனால சப்தவியசன, இந்த நாலு மூணு எழுத்து சப்தவியசனம் பெயர் மனுஸ்மிருதியில் இருக்கு. இதை பற்றி தேசியன் சங்கல்ப சூரியோதயத்துல சின்னதா ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு, ஹரிஷ்யந்தி வியசனேசு சப்தசு அப்படின்னு ஆரம்பிச்சு. அதனால இந்த சப்த வியசனத்தையும் தாங்க தேசியம் தெரிஞ்சின்ற தத்யாக அதை எப்படி விடணும், இந்த ஏழு தோஷங்களையும் எப்படி விடணும் அப்படிங்கிறதையும் தெரிகின்றவர். தத் ஸ்வீகார அப்படின்னா இந்த ஏழு, இந்த ஏழையும் யார் ஏற்றுப்பார் அப்படின்னா காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்பட்டவர் இந்த ஏழையும் ஏற்றுப்பார். அதனால அது இது எல்லாத்தையும் பற்றி விசாரதா விஸ்தாரமாக அறிந்தவர். அதாவது இந்த ஏழு வியசனம் யார், இந்த ஏழு வியசனத்தையும் யார் யார் விடுவா, இல்லை இந்த ஏழு வியசனமும் யார் யார் ஏற்றுக்கொள்வார்கள், எனக்கு வேணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள், ஏன்னா ஆசை இருக்கிறோம் ஏற்றுப்பா. இதை பற்றி எல்லாம் சாமி தேசியம் சாய்ச்சிருக்க. அதனால சத்த வியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா, விசாரதன்னா பண்டிதர், விடணும்னா அதுவும் தெரியும், ஸ்வீகார முறை ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுவும் தெரியுமா. அதாவது அபினிவேசம் ஒண்ணு இருக்கு, அபினிவேசம்னா ஈடுபாடுன்னு அர்த்தம். ஒரு ஈடுபாடு இருந்தா இந்த ஏழு வேஷமும் தானா வரும், ஈடுபாடு இல்லைன்னா இந்த ஏழு வேஷமும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈடுபாடுனா இது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு ஈடுபாடு, இது வேணும் அப்படின்னு ஒரு ஆகிரகம், அது இருந்தா இந்த ஏழு வேஷமும் தானா கூட வரும். அதனால தியாக அப்படின்னா அபினிவேசத்தை விட்டா இந்த ஏழையும் விட்டுடலாம், அபினிவேசத்தோடு இருந்தா இந்த ஏழையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். அதனால தான் ஏற்றுக்கலாம் சத்த வியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா. எல்லாத்தையும் சுவாமி தேசியம் சாதிச்ச அப்படின்னால ஸ்வீகாரமும் தெரிஞ்சவர் அர்த்தம். அடுத்து எட்டு அப்படிங்கிறதுக்கு திருநாமம், அஷ்டாங்க பக்தி தீஹி எட்டு அங்கங்களை உடைய பக்தியை அறிந்தவர்னு அர்த்தம். பக்தி அப்படின்னு நீங்க சொல்றது பக்தி யோகத்தை, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூணு. பக்திங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. பொதுவா நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பக்தின்னு ஒண்ணு, பெருமாள் கிட்ட பக்தியோட இருக்கும், பக்தியோட பாராயணம் பண்றோம், பக்தியோட திருவாராயணம் பண்றோம், இதெல்லாம் பக்தி. இன்னொன்னு பக்தி யோகம்னே ஒண்ணு இருக்கு, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம். அது தியானமாகும், உபாசனம் பண்ணக்கூடியது. ஒரு இடத்துல உட்காந்து பெருமாளை மாத்திரம் நினைச்சுன்னு பண்ற தியானத்துக்கு பக்தி யோகம் பேர், பிரீத்தியோட பண்றதுக்கு பக்தி யோகம்னு பேர். அந்த பக்தி யோகத்துக்கு எட்டு அங்கம் இருக்குன்னு யோக சாஸ்திரத்துல சொல்லிடுறாங்க. பக்தி யோகத்தையும் ஒரு யோகம் தான். அதனால யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி மகர்ஜி சொல்லும் போது எட்டு அங்கம் இருக்கு பக்தி யோகத்துக்கு என்ன சாய்ச்சிருக்க, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி என்று எட்டு அங்கம். அதாவது யமம் நியமம் ரொம்ப கட்டுப்பாட்டோட கூட இந்திரியங்கள்லாம் வச்சுண்டு, பிராணாயாமம்னா மூச்சடைக்கி, இது ஒன்று ஒன்று ஒரு அங்கம். பிரத்யாகாரம்னா இந்திரியங்களை வெளியேறி திருப்பி மனசை ஒரு இடத்துல வச்சு தாரணா தியானம் சமாதி அப்படின்னு எட்டு அங்கங்கள் யோக சாஸ்திரத்துல இருக்கு. அஷ்டாங்க பக்தி அதனால அஷ்டாங்கம் அப்படின்னு தெரியுது, பக்தி யோகத்துக்கு எட்டு அங்கத்தோடு இருக்கு அப்படின்னால அஷ்டாங்க பக்தி. இந்த அஷ்டாங்க பக்தியை பத்தி நல்லா தெரிஞ்சின்றவ என்ன அர்த்தம், அஷ்டாங்க பக்தி தீஹி அது சுவாமி தேசிகனே யோகத்தை பற்றி பகவத்கீதையில சொல்லும் போது, அப்போ யோக சாஸ்திரத்திலேருந்து உதாரணங்கள்லாம் எடுத்து காமிச்சு யோகங்கிறது இப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறேன். அதனால அஷ்டாங்க பக்தியை பற்றி விசேஷமாக தெரிந்திருந்தவர் என்ன அர்த்தம், அது மாத்திரம் இல்லை இந்த பக்தி யோகங்கிறதே நமக்கு செய்யக்கூடாது, பொதுவாக நாமெல்லாம் பக்தி யோகம் செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்மளால முடியாது, அதை தெரிஞ்சுட்டு நம்மளால பக்தி யோகத்தை உருப்படியா செய்ய முடியாது, அதனால நான் அதை செய்யறதில்லை. செய்யக்கூடாதுன்னே சொல்ற சுவாமி தேசிய, ஏன்னா அத பக்தி யோகத்தை ஆரம்பிச்சுட்டு அது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்தி யோகம்னு பெருமாள் தியானம் பண்ணணும் எட்டு அங்கத்தோட கூட, அது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எதுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சுவாமி தேசியம் சொல்லியிருக்காரு. முன்னமதில் மூன்றாலும் மரியாதனில் முயல வேண்டாம், முன்னமதில் ஆசை தனி வீடுகள் திண்மை. அதனால பக்தி யோகம் செய்யறோம்னு ஆசை இருந்தா அந்த ஆசையை விட்டுடுங்கன்னு, ஏன்னா நம்மளால முடியாது, முடியாத காரியத்தை போய் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது, அப்போது முடிஞ்ச காரியத்துல தான் ஆசைப்படுறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சர்வதர்மான் பிரதி ஜெயங்கிறதுக்கு அர்த்தமாக சொல்ற இந்த விஷயத்த. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்றா, நாமெல்லாம் பக்தி யோகம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டா நமக்கு விருதம் அது அப்படிங்கிற, பக்தி யோகம் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு நேர் எதிராகும், நம்ம சரணாகி தான் பண்ணணும், நமக்கு நேர் எதிராக பக்தி யோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்படி ஒரு கட்சி இருக்கு. அப்ப சுவாமி தேசியன் அது அப்படி இல்லைன்னு, பக்தி யோகம் நாம பண்றது இல்லை, ஏன் பண்றதுனால நம்மளால முடியாது பண்றது இல்லை அப்படிங்கறதுதான் சரியான பதில். நமக்கு விருதம் சொல்லக்கூடாது, ஏன்னா பெருமாள் கிட்டதான் பக்தி யோகம் பண்ண போறோம், அதுவும் நமக்கு சொருபத்துக்கு விருத்தம் ஒன்றும் கிடையாது. அவன் பாட்டுக்கு தாராளமாக பண்ணலாம், முடிஞ்சா பண்ணலாம், ஆனால் முடியல அதனால பண்ணலைங்கிறது தான் தத்துவம் இதில். அதனால அஷ்டாங்கத்தோடு கூட பக்தியானது அது எப்படி நமக்கு சொரூப விருத்தம் இல்லாது அந்த சொருபத்துக்கு ஏற்றது தான், ஆனால் நம்மளால பண்ண முடியாதது அப்படிங்கிற விஷயத்தை சாய்க்க அப்படின்னால அஷ்டாங்க பக்தி ஜீஹி எட்டு அங்கத்தோடு கூடிய பக்தியை பற்றி விசேஷமாக தெரிஞ்சின்றவர் சுவாமி தேசி, நமக்கு தெரியப்படுத்துகிறவர் சுவாமி தேசி. எட்டுங்கிறது இன்னொரு பரிணாமம் அஷ்ட புஷ்பீஷ்ட அஷ்டாங்க யோகக, எட்டு புஷ்பங்கள் கொண்டு அஷ்டாங்க யோகத்தை செய்தவர் அர்த்தம். இந்த இடத்துல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு எட்டு அங்கம் இருக்கான், அதனால அதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு அபிகமனம் போகம் பூஜனம் நிவேதனம் சம்பிரதானம் வண்டி சந்தர்ப்பணம் பித்ரியாகம் அனுயாகம் எட்டு அங்கம் திருவாராதனம். இத்தனை வரப்போது விஸ்தாரமாக முதல்ல அதிகவனம் அப்படின்னா பெருமான் கிட்ட போய் நாம சேவிச்சு அவர் கிட்ட போறதுக்கு அதிகவனம் பெயர். பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி நான் திருவாராதனம் பண்ண போறேன் இது ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகவனம் பெயர். அதிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அனுயாகம்னு ஒன்று இருக்கு. அனுயாகம்னா பெருமாள் திருவாரணம் முடிச்சப்பறம் நாம நாம ஆகாரம் ஏத்துக்கிறதுக்கு அனுயாகம் பெயர், சாப்பிட்றதுக்கு அனுயாகம் பெயர். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க பெருமாளுக்கு நம்ம நிவேதனம் பண்றோம். அதனால முதல்லையா முதல் அங்கத்திலிருந்து இந்த அனுயாகங்கிறது எட்டாவது அங்கம், அதுக்கு நடுவில் ஒரு ஆறு அங்கம் இருக்கு, சேர்த்தானா எட்டு அங்கம். மிச்சபடி நாம பண்ண பெருமாள் திருவாராதனத்திலே இந்த எட்டு அங்கம் இருக்கு. ஆனால் இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பேர். திருவாராதனத்துக்கு அஷ்டாங்க யாகம்னு பேர், இல்ல அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவான். யாகம்ங்கிறது பொருத்தமா இருக்கும். சார் திருவாராதனத்துக்கு யாகம்னு பேர், யாகம்னாலே ஆராதனம் தான் அர்த்தம் சம்ஸ்கிருத்தில், யாகம்னாலே பூஜான்னு அர்த்தம். அதனால அஷ்டாங்க யோக அஷ்டாங்க யோகம் திருவாராதனம் அஷ்ட புஷ்பீஷ்ட, அதுல எட்டு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது விசேஷமா திருவாராதனத்துல. எட்டு புஷ்பம் அடிக்கடி அஷ்ட புஷ்பம் அப்படின்னு சொல்றது உண்டு சாஸ்திரங்கள்ல. பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய எட்டு புஷ்பங்கள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. உட்பலம், பத்மம், சதபத்ரம், சஹஸ்ரபத்ரம், புண்டரீகம், துளசி, பக புஷ்பம், சௌவர்ண புஷ்பம், எட்டு புஷ்பம். உட்பலம் அப்படின்னா கருணைதல் பூ, தாமரைப்பூ, நூறு இதழ் இருக்கக்கூடிய தாமரைப்பூ, ஆயிரம் இதழ் இருக்கக்கூடிய பூ, வெள்ளை தாமரைப்பூ, துளசி, வெள்ளையா இருக்கக்கூடிய குக்குமந்தாரை, சுவர்ண புஷ்பம் அப்படின்னு தங்கத்திலான புஷ்பம். இப்படி எட்டு புஷ்பம் வச்சு திருமால் திருவாராதனம் பண்ணணும் இல்லை சொல்றது உண்டு. இதுல எட்டு புஷ்பங்கிறது எட்டு விதமான புஷ்பம். முன்னாடி சொன்ன மாதிரி ஆனால் சுவாமி தேசிய இன்னொரு விஷயம் ஒன்று சாதிச்சிருக்கார். இந்த எட்டு புஷ்பத்தை காட்டிலும் முக்கியமான எட்டு புஷ்பம் வேற இருக்கு திருமால் திருவாராதனத்தில். இந்த எட்டு புஷ்பம் வேணும், ஆனால் இதை காட்டிலும் முக்கியம் இன்னொன்று ஒன்று இருக்கு. அது எதுன்னு கேட்டா அஹிம்சா பிரசமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தபஸ்புஷ்பம்னு ஆரம்பிச்சு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். இந்த வெளியில இருக்கக்கூடிய எட்டு புஷ்பத்தை காட்டிலும் உள்ள மனசுல எட்டு புஷ்பம் ரொம்ப முக்கியம். ஒன்னு அஹிம்சா, கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும். அப்புறம் இந்திரிய நிகிரகா, இந்திரியங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கணும், அது ஒரே ஒரு புஷ்பம் திருப்பாராதன்கள். சர்வபூத தயா, எல்லார்கிட்டையும் கருணையோடு இருந்தால் அதே ஒரு புஷ்பம், பொறுமை இருந்தால் அதுவே ஒரு புஷ்பம், ஞானம் ஒரு புஷ்பம், தபஸ் ஒரு புஷ்பம், தியானம் ஒரு புஷ்பம், சத்தியம் ஒரு புஷ்பம். அதனால சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேது ஸ்லோகம் சொல்றது. வெளியில நாம சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை காட்டிலும் இந்த எட்டு புஷ்பம் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால தேசியம் இந்த ஸ்லோகத்தை வந்து எடுத்திருக்கேன், எடுத்து இந்த ஆசா இந்த அஷ்ட புஷ்பம் ரொம்ப முக்கியம், அஹிம்சா முதலான எட்டு புஷ்பங்கள் ரொம்ப முக்கியம் சாதிச்சிருக்கேன். ஆனால் வெளியில பெருமாளுக்கு எட்டு புஷ்பங்கள் சமர்ப்பிச்சு திருவாராதனம் பண்ற மாதிரி அஹிம்சா முதலான எட்டு புஷ்பங்கள், இந்த எட்டு புஷ்பங்களை சமர்ப்பிச்சு இதையே திருவாராதனமாக விசேஷமா பண்றது விசேஷம் அப்படின்னு தேசிய சாதிச்சிருக்க பேசித்திரேசாருக்க. அதனால அஷ்ட புஷ்பி இந்த அஹிம்சா இந்திய நிகிரகா தயா பொறுமை அதாவது சாந்தி தியானம் தபஸ் தியானம் சத்தியம் இன்னும் எட்டு புஷ்பத்தை கொண்டு அஷ்டாங்க யோகம் அல்லது அஷ்டாங்க யாகம் என்று சொல்லக்கூடிய திருவாராதனத்தை நடத்தினவர் அப்படின்னு அர்த்தம். அஷ்ட புஷ்பின் இருக்கு, அஷ்ட புஷ்பின்னா எட்டு புஷ்பம் சேர்த்து வச்சுன்னு அர்த்தம். எட்டு புஷ்பத்துல ஒரு புஷ்பம் மாத்திரமும் இல்லை ரெண்டு புஷ்பம் மாத்திரமும் போறாது, அஹிம்சாலே ஆரம்பிச்சு எட்டு குணங்கள் தான் எட்டு புஷ்பம். எட்டு குணங்களும் திருவாராதனத்துக்கு ரொம்ப முக்கியம் காமிக்கும்படி அஷ்ட புஷ்பின்னு திருநாமத்தில் இருக்கு. அஷ்ட புஷ்பான்னு சொல்லல, அஷ்ட புஷ்பின்னா ஒரு குரூப்னு அர்த்தம், மொத்தமும் வேணும். அப்போ அஷ்ட புஷ்பி இஷ்ட அஷ்டாங்க யோகா அப்படின்னு திருமால் திருவாராதனத்தை இந்த எட்டு புஷ்பத்தை வச்சு நடத்தினவர் அப்படின்னு திருநாமம். ஆக ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு எட்டு வரைக்கும் வரிசையா அந்த எண்ணிக்கையை வச்சு இப்போ வந்து தேசியனுடைய குணங்களை அனுபவிச்சுருக்க. அதாவது 9, 10, 100, 1000, 10,000 அது மேலே அடுத்தடுத்த திருநாமங்கள்ல சொல்லிட்டு போற அதையெல்லாம் நம்ம கிரமையான வரிசையா பார்ப்போம். இது ஒன்று ஒன்றுமே தேசியனுடைய கிரந்தங்கள்லேருந்து எடுத்த பிரமாணம். அதாவது இது ஒன்று ஒன்றும் தேசிந்தாபராயணானோ திராக கிரகணோ இது எல்லாமே காசி இந்த ரகசிய திரைசாரம் அல்லது சங்கல்பது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தேசியன் அப்படி இருந்தாருன்னா அதை வலியுறுத்தி இருக்காரு நமக்கு. ஆனால் அவர் கிரந்தங்கள்லேருந்தே விஷயத்தை எடுத்து இப்படி திருநாமத்தை அமைச்சிருக்க இந்த திருக்குழந்தை தேசிகன் என்பது இதில் தெரியும். நீ 9 முதல் ஆக வேண்டியது நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.